பிள்ளங்கோபிய செல்வ கிருஷ்ணனையில் நோடிதிகி பிள்ளங்கோபிய செல்வ கிருஷ்ணனையில் நோடிதிகி ரங்கனா எல்லி நோடிதிகி பிள்ளங்கோபிய செல்வ கிருஷ்ணனையில் நோடிதிகி ரங்கனா நோடிதிரி எல்லி நோடிதரல்லி தானில்லதில்லவெந்து வல்ல ஜாடரே எல்லி நோடிதரல்லி தானில்லதில்லவெந்து வல்ல ஜாடரே பிள்ளங்கோபிய செல்வ கிருஷ்ணனையில் நோடிதிரி நந்தகோபன மந்திரங்கள சந்துகுந்தினலி நந்தகோபன மந்திரங்கள சந்துகுந்தினலி சந்த சந்தத கோபபாலர விருந்த விருந்ததலி சந்த சந்தத கோபபாலர விருந்த விருந்ததலி சுந்தராங்கத சுந்தரியர இந்து முந்தினலி சுந்தராங்கத சுந்தரியர இந்து முந்தினலி அந்ததா கள கந்த கருகள மந்தே மந்தையலி பிள்ளங்கோவிய செல்வ கிருஷ்ணனை நோடிதிரி ரங்கனா எல்லி நோடிதிரி ஈச்சராச்சரதொழகே அஜண்டத ஆச்சே ஈச்சையலி ஈச்சராச்சரதொழகே அஜண்டத ஆச்சேயலி ஹேச்சரேந்திரன சுதனரதத அச்சா பீட்டதலி ஹேச்சரேந்திரன சுதனரதத அச்சா பீட்டதலி நாச்சதே மாதவ கேசவயம்ப பாச்சகங்களலி நாச்சதே மாதவ கேசவயம்ப வாச்சகங்களி வீச்சு கொண்டத புரந்தர விட்டரத லோச்சனாகிரதலி பிள்ளங்கோபிய செல்வ கிருஷ்ணனையில் நோடிதிரி கங்கனா எல்லி நோடிதிரி எல்லி நோடிதரல்லி தானில்லதில்லவெந்து வல்ல ஜாடரே பிள்ளங்கோவிய செல்வ கிருஷ்ணனை நோடிதிரி எல்லி நோடிதிரி எல்லி நோடிதிரி.